பாயனை மன் வடமதுரை மைந்தனே பாயனை மன் வடமதுரை மைந்தனே தூய பெரும் நீ யமுனை அணிவிளக்கை ஆயர் குலத்தீனில் தோன்றும் அணிவிளக்கை தாயே குடல் விளக்கும் செய்ததாமோதரனே தாயே குடல் விளக்கும் செய்ததாமோதரனே தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் கண்ணல் போய பிழையும் புகுதருவான் நிந்தனவும் தீயில் தூசாகும் செப்பேலோரம் பாவாய் தீயில் தூசாகும் செப்பேலோரம்